உலகம் முழுவதும் உண்மை தமிழை உலக நாடுகளுக்கு எடுத்து செல்கின்ற எமது நற்றிணைக்கும் அதை சார்ந்துள்ள அனைத்து நற்றிணை உறவுகளுக்கும் இனிய 1000வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்பவர் கந்தர்வக்கோட்டை கருப்பையா. நன்றி, வணக்கம்.